காட்டிலொரு சிங்க குட்டியா விளையாட்டிலது ரொம்ப சுத்தியா அம்மா அப்பாவ அது விட்டு பிரிஞ்சு அட தங்கந்த நீங்க தத்தி தாவி பிரிஞ்சு அது காடு மலை மேடுகளை தாண்டி வந்துடுச்சா காட்டிலொரு சிங்க குட்டியா உள்ள நரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்துக்கிச்சா கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா உள்ள நரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்துக்கிச்சான் கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சான் கோண வழி குறுக்கு வழி போக எண்ணிக்கிச்சான் போய் புறட்டு போல தீர்த்து நாளும் பண்ணிடுச்சான் பல வருஷம் போயிடுச்சான் சிங்கம் பெருசு ஆயிடுச்சான் அத வேடரெல்லாம் தேடறப்போ ஓடி வந்துடுச்சான் காட்டில் ஒரு சிங்க குட்டியா நல்ல இடம் வண்ணமான் வாழும் இடம் மான் தோலை போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான் வந்த இடம் நல்ல இடம் வண்ணமான் வாழும் இடம் மான் தோலை போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான் அப்பாவி மான்கள் எல்லாம் அன்பு பண்ணிடுச்சான் அதை கண்டு சிங்கத்துக்கு கண்ணீர் வந்துடுச்சான் அதன் கொடுமை போனதடா அன்பு கடிமையானதடா அது மான்களுக்கு ராப்பகலா காவல் நின்றதடா காட்டில் ஒரு சிங்க குட்டியா காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்திடுச்சான் காதல் மான் தன்னை இங்கே காண வந்திடுச்சான் அந்த மான் ஜோடியை தான் சிங்கம் கொன்னுடிச்சான் தப்பை மறைக்க வழி இல்லே தப்பி நடக்க முடியலே மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சான்